அம்மா வணக்கம். நீங்கள் புதியதாக குழுவுக்கு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த புரிதல் வந்து கொஞ்சம் சரியான முறையில் இல்லாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே நம்ம இதை பற்றி விரிவாக பேசிட்டோம். நண்பர்கள் அற்புதமான பதிவு போட்டிருக்காங்க. ஐயா மருதராஜன் ஐயாவும் சரி, ரமேஷும் சரி, ஐயனாரும் சரி, நல்ல புரிதல் இலக்கணமாக பேசியிருக்காங்க. உண்மைதான், நிலத்துக்கு மேலே நீங்கள் கரை எழுப்புனீங்கன்னா ஒரு 6 அடி உயரம் கரை எழுப்பி சுவர் மாதிரி எழுப்பி அதில் நீரை வச்சிங்கன்னா அதுக்கு பேர் வயல்னு பேர். நிலத்துக்குள்ளே 6 அடி அளவுக்கு பள்ளத்தை எடுத்து, அதாவது 1 ஏக்கர் நிலத்தில் 6 அடி ஆழத்துக்கு எல்லா மண்ணையும் அப்புறப்படுத்திட்டிங்கன்னா அதுக்கு பேர் குளம் குட்டை ஏரின்னு பேர். 1 ஏக்கரில் 6 அடி ஆழத்துக்கு எல்லா மண்ணையுமே அப்புறப்படுத்தியிருந்தீங்கன்னா அதுக்கு பேர் குளம் குட்டை ஏரி, இப்படி வச்சுக்கலாம். நிலத்துக்கு மேலே 6 அடி உயரத்துக்கு வரப்பு மட்டுமே போடுறீங்க, மண்ணை அப்புறப்படுத்தலை, அதுக்கு பேர் தான் வயல். இதில் மேகங்களை மிகப்பெரிய அளவில் உற்பத்தி பண்ணுறதும், மிகப்பெரிய அளவில் நீராவியை உண்டு பண்ணுறதும், மழையை அதிகமாக கொண்டு வரதும், மிக அதிகமான அழுத்தத்தில் இந்த நீரை நீராவியாக்கி அதை ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்திற்கு கடத்துறதுக்கும், விரைவான வெற்றிடத்தை உண்டு பண்ணவும், மீண்டும் பருவ சுழற்சியை காற்று சுழற்சியை ஏற்படுறதுக்கும் காரணமாக இருக்கிறது வறப்பு. குளத்துலேயோ ஏரியிலையோ நீங்கள் 1 ஏக்கரில் நான் முன்னாடி சொன்னது மாதிரி மண்ணை அப்புறப்படுத்திட்டு அதில் நீர் நிறுத்தினீங்கன்னா அது இவ்வளோ வேகமாக விரைந்து நீராவியே ஆகாது. நம்ம இப்போ குளங்குட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி வச்சோம்னா 6 அடி உயரம், அது அடுத்த ஆண்டு வரைக்கும் நம்ம எடுத்து பயன்படுத்துகிற மாதிரி தண்ணி அப்படியே இருக்கும், பாத்திரத்தில் பிடிச்சி வச்ச தண்ணி மாதிரி. ஆனால் அதே நீரை 1 6 அடி உயரம் 1 ஏக்கரில் சுற்றிலும் வரப்பு மட்டுமே எடுத்து பள்ளமாக போடாமல் தரைமட்டத்துக்கு மேலே நீங்கள் தண்ணியை நிறுத்தினீங்கன்னா ரொம்ப வேகமாக அந்த தண்ணீர் வந்து பூமி உள்ள ஊடுருவி போயிடும் புவி விசையால். இந்த இடத்துல இன்னொன்று முக்கியமாக கவனிங்க, ஒரு திடப்பொருளை வெப்பம் ஊடுருவும் போது மிக மெதுவாக ஊடுருவோம், நிதானமாகவும் தீர்க்கமாகவும், அதாவது திடத்தன்மையோடு ஊடுருவி போவோம். இப்போ காற்றுல ஒரு தீபத்தை ஏற்றுனீங்கன்னா தீபம் சட்டுன்னு தீபமாகி வெளியில் போயிடும், காற்றை கடந்து போயிடும் சீக்கிரமாக. ஆனால் அதே தீபத்துக்கு மேலே ஒரு மேலே ஒரு சின்ன பாத்திரத்தை வச்சு ஸ்டாண்டு வச்சு அது மேலே தண்ணியை வச்சு எரிச்சிங்கன்னா அந்த தண்ணியை கடந்து தான் அந்த வெப்பம் போகும், கண்மூடி கண் திறக்கிறதுக்காண்டி அது போக முடியாது. அதுபோல் மண்ணை வச்சு எரிச்சிங்கனாலும் பாத்திரம் சூடாகி மண் சூடாகி அதுக்கப்புறம் கொஞ்சமாக தான் போகும். அந்த வெப்பம் வந்து ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொரு காற்றினுடைய, அதாவது ஸ்பேஸ்னு சொல்கிறோம் இல்லையா, ஒவ்வொரு சென்டிமீட்டர் அல்லது மில்லிமீட்டரையும் ஸ்பேஸை கடந்து போகும்போது அதுக்கு தடை எங்கே ஏற்பட்டாலும் அந்த தடையை கடந்து முழுவதுமாக அதை அடித்து நவுத்திட்டு அந்த பக்கமாக போக பார்க்கும். அப்போது எந்த பொருள் வெப்பத்தை உள்வாங்குதோ அந்த பொருள் அது அனுமதி கொடுத்த பிறகு தான் அந்த பொருளை கரைச்சி அல்லது அந்த பொருளை கடந்து போகிறதுக்கு வெப்பம் நீண்ட நேரம் எடுத்துக்கும். இதுதான் பூமியிலேயும் நடக்கும். பூமி உள்ளேருந்து மையப்பகுதியிலேருந்து வருகிற வெப்பம் மண்கண்டத்தில் கடந்து இருக்கிற நீர், அதான் வரப்பு உயர வச்ச நீர், வரப்பு மேலே வச்ச நீர் பூமி உள்ளே இறங்கும்போது அந்த மண்ணையும் சூடாக்கி தண்ணீரையும் சூடாக்கி மிக மெதுவாக நிதானமாக மிக எப்படி சொல்லுவோம், திடத்தன்மையோடு தீர்க்கமான அறிவோடு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மண்ணையும் எரித்து நீரையும் எரித்து தான் வெளியில் போகும். சரியா, அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெப்பப்படுத்திகிட்டே வெளியில் வரும். அந்த மாதிரி வரும்போது தான் மிகப்பெரிய அளவில் நீராவி உருவாகும். இந்த உயரமான வரப்புகள் என்ன செய்யும், நம்ம ப்ரெஷர் குக்கரில் வச்ச தண்ணியை அழுத்தம் அதிகரித்து ஒரு பக்கம் சீறிக்கிட்டு வர்றது மாதிரி அழுத்தம் அதிகரிக்கிறதுக்கு, நீராவியினுடைய அழுத்தம் அதிகரிக்கிறதுக்கு உயரமான வரப்புகள் வந்து ஒரு காரணமாக இருக்குது. 1 ஏக்கர் முழுவதும் நிறுத்தப்படுகின்ற நீர் 1 ஏக்கர் முழுவதும் சீரான வெப்பத்தோட சரிவான கரைகள் பார்த்தீங்கன்னா அதோடய மையம் வந்து ஒரு புள்ளியில் வந்து சந்திக்கும். 4 பக்கமும் சரிவாக கரையை போட்டிங்கன்னா ஒரு பிரமிடு மாதிரி இருக்கும். அந்த மையத்திலேருந்து சீரான அளவில் வெப்பம் எல்லா பகுதியிலும், பானையினுடைய அடிப்பகுதியில் வைக்கிற வெப்பம் பானையில் உள்ள எல்லா தண்ணீரையும் சீரான அளவில் சூடாக்குறது மாதிரி அந்த வயலினுடைய அனைத்து பகுதியிலும் சீரான அளவில் வெப்பம் சூடாக்கப்பட்டு ஒரு சீரான அழுத்தத்தோடு அந்த நீராவி உருவாகும் போது அது காற்றால் தடுக்கப்படாமல் நேராக மிக உயரமான இடமாகிய வானத்தை நோக்கி போய் காற்று மண்டலத்துக்கு போய் அங்கே அது மேகக்கூட்டமாக உருமாறும். சரியா, அதனால் வரப்பு உயரமாக இருக்கும் பொழுது நீங்கள் சேமிக்கிற தண்ணீர் நிலத்துக்கு உள்ளே செல்கிறதுக்கு காரணமாக இருக்குது. 1 ஏக்கர் நிலத்தில் வரப்புக்கு, அதாவது நிலமட்டத்துக்கு கீழே மிகப்பெரிய பள்ளம் எடுத்து அதுக்கு பேர் ஏரி குளம் குட்டை, அது வந்து நீரை பயன்படுத்துறதுக்கு உதவும். வரப்படுத்து வைக்கிற நீராவியை உற்பத்தி பண்ணுறதுக்கும் மிகப்பெரிய அளவில் மேகக்கூட்டங்களை உற்பத்தி பண்ணுறதுக்கும் காரணமாக இருக்கும். இந்த மேகக்கூட்டங்கள் தான் அழுத்தம் அதிகரிக்கிற இடத்துலேருந்து அழுத்தம் குறைவான இடத்தை நோக்கி சென்று அங்கே இருக்கும் அதிகப்படியான நீர் அல்லது குளிர்ச்சி அல்லது வறட்சி எதுவாக இருந்தாலும் அதை உள்வாங்கி மீண்டும் தன்னுடைய இடத்தை நோக்கி வரும். இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த மாதிரி உற்பத்தி செய்யப்படுகின்ற வயல்வெளியில் உற்பத்தி செய்யப்படுகின்ற நீராவி அழுத்தம் அதிகரித்து மேகமாக மாறி ஆடிக்காத்துங்கிற பேரில் கடலை நோக்கி போகும். கடல் பரப்பில் மிகப்பெரிய அளவில் குளிர்ந்த நீர் ஆவியாகி அங்கே இருக்கும். அங்கே அழுத்தம் குறைவாக இருக்கும். அதனால் இது ஆடியில் காற்றடிச்சா ஐப்பசியில் மழை வரும் அப்படிங்கிற பழமொழி. ஆடியில் போகிற மேலே காற்று நிலக்காற்று அங்கு சென்று இங்கு வெற்றிடம் உருவானதுனால மீண்டும் ஐப்பசி மாதம் பருவ சுழற்சியின் காரணமாக பூமியினுடைய சுழற்சி வகத்தில் மீண்டும் திரும்பி பருவமழையாக வரும். சரியா, இது வந்து திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு செயல். அதனால தான் வரப்பு உயர்ந்தால் நீர் உயரும்னு சொன்னது. இந்த சின்ன பிள்ளையில் ஒரு விடுகதை போடுவாங்க பள்ளிக்கூடத்தில், ஆழக்குழி தோண்டி ஒரு முட்டை இட்டு அண்ணாந்து பார்த்தால் 90 முட்டை அப்படின்னு. அதாவது ஒரு தென்னம்பிள்ளையை குழி தோண்டி புதைச்சிட்டு அண்ணாந்து பார்த்தா 90 முட்டை உடனே வராது, ஒரு தென்னம்பிள்ளையை பண்ணில் புதைச்சிட்டு அண்ணாந்து பார்த்தா நிறைய காய்களோடு நிற்கும் அப்படிங்கிறத விடுகதை மாதிரி. உண்மையில் அது அது வந்து ஒரு மிகப்பெரிய அறிவியல். அது மாதிரி வரப்பு உயர்ந்தால் நீர் உயரும் அப்படின்னா நீர் தானாக உயராது, நீரை உற்பத்தி செய்கின்ற உற்பத்தி களமாக, முதல் நிலை உற்பத்தி களமாக வரப்பு இருக்கிறது. அது நிலமட்டத்துக்கு மேலே வரப்படுத்தி வைக்கிறதுனால அது வந்து மிகப்பெரிய அளவில் நீராவியை உற்பத்தி பண்ணுகிறது. அந்த நீராவி மேகமாக உருமாறுவதற்கு இந்த வரப்பினுடைய உயரமும் சமசீரான அளவில் வெப்பப்படுத்துகின்ற 1 ஏக்கர் பரப்பளவில் வெப்பப்படுத்துகின்ற அந்த நீரும் காரணமாக இருக்கிறது, வெப்பமும் காரணமாக இருக்கிறது. சரியா, இந்த அடிப்படையில் நீரை உற்பத்தி செய்கின்ற நீர் உற்பத்தி கூடங்களாக நம்முடைய நெல்வயல்கள் இருந்தது. அதனால தான் நீர் உயரும்னு ஔவையார் சொன்னாங்க. நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா மழை பெஞ்சால் வரப்பு உயரமாக இருந்ததுன்னா அதில் நிறைய தண்ணி உயரமாக வரும்னு சொல்கிறாங்க அப்படின்னு இல்லை. மழையை உற்பத்தி செய்கின்ற உற்பத்தி கூடங்களாக, முதல் நிலை உற்பத்தி கூடங்களாக வரப்புகள் இருந்தன. இதை நம்ம பல தடவை பொதுக்கூட்டங்களையும் பல கருத்தரங்களையும் விரிவாக பேசியிருக்கிறோம். நன்றிமா, வணக்கம்.